ராமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுதபதாம் புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்தரிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ரீக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா யுவ தயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நக்குலபதே ரகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்த மகதாக்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரிரேணு பரகாலயதி இந்திரமிஷ்யான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி ஸ்ரீமன்னூத்ன ரங்கநாதேதிராடப்தாத்ம வித்யாலயம் ஸ்ரீமன்னூத்ன லக்ஷ்மணாரியேதிராட் சம்ப்ராப்த துரியாசிரமம் ஸ்ரீவாசேந்திர கடாட்ச சந்தத சுதாலக்ஷி ஆத்மயோகாங்க்ஷிதம் ஸ்ரீமன்னூத்ன வாகதீசயமினம் பக்த்யா ஸ்ரயாமோ குரும் நவ்ய வாகீஷ யோகீந்திர ஆயாச பரசேவினம் பிரம்மதந்திர ஸ்வதந்திராரியம் பஜாம ஸ்வாத்மசம்பதம் ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மி ஹயவதன திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீமதபினவ வாகீஷ பிரம்மதந்திர ஸ்வதந்திர பரகால யதீந்திர மகாதேசிகாய நம ஸ்ரீரங்க வீர ரகுபுங்கவ வேதமௌலி குருவீட தீந்திர கருணா பரிணாம போதம் சேஷாச்சலே சுச்சிரபோரித சாத்திரபிருந்தம் சேஷாத்ரிநாத குருவரியமஹம் பிரபத்யே ஸ்ரீமதே சேஷாத்ரியாரிய மகாதேசிகாய நம விஷுத்த விஜான கணஸ்வரூபம் விஜான விஸ்ராணன பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே யோந்த பிரவிஷ்ய மமவாசமிமாம் பிரசூப்தாம் சஞ்சீவயத்ய கிள சக்தி தரஸ்வதாம்னா அன்யா சஹஸ்த சரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதி புருஷாய தஸ்மை நிகில குணநிகாயம் நித்ய நிர்தூதஹேயம் சுபதம மதிமேயம் சுத்த சௌக்கியாப்துபாயம் சகல நிகமகேயம் சர்வசப்தாபிதேயம் நவஜலதரகாயம் நௌமி லக்ஷ்மி சகாயம் சர்வேப்யஹ நமஸ்காரஹ. இன்று தொடங்கி 30 நாட்களுக்கு திருப்பாவை உபன்யாசம் அடியேன் பண்றேன். அதனுடைய அவதாரிகை இந்த முதல் பகுதியில் வெளிவருது. திருப்பாவை உபன்யாசம் யதார்த்த அர்த்தங்கள், வாஸ்தவிகமான அர்த்தங்கள், சுவாபதேசமான அர்த்தங்கள், பல பிரிவால் 6வது பாசுரத்திலிருந்து ஆரம்பித்து 15வது பாசுர பர்யந்தம் ஆழ்வாரை எழுப்புவதாகவும் அர்த்தங்கள் சாதிச்சிருக்கார். அந்த அர்த்தங்கள் எல்லாம் இந்த ஏறக்குறைய ஒரு மணி நாழி அவகாசத்தில் அடியன் விஜ்ஞாபிக்கிறேன். இப்போ திருப்பாவினுடைய அவதாரிகை தொடங்குகிறது. ஆண்டாள் இந்த திருப்பாவையை இயற்றினாள் அப்படின்றது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். சரணாகதின்ற உயர்ந்ததான சாஸ்திரார்த்தத்தை கொடுக்கறதுக்காக இந்த திருப்பாவை ஏற்பட்டது. ஏன் சரணாகதி பக்தி மார்க்கமாக மோட்சத்துக்கு போக முடியாதா, சரணாகதின்றதான் நமக்கு தீர்வா மோட்சத்தை அடையறதுக்குன்னு கேட்டால், இனிவரும் காலங்களில் பக்தி மார்க்கத்தோட இருக்கிறது ரொம்ப சிரமம் அப்படின்ற காரணத்தினாலே லகுபாயமாக இருக்கட்டும் அப்படின்றத மனசில் வச்சுண்டு பிராட்டியானவள் என்றைக்கோ பெருமாளுடைய நியமன பிரகாரம் ஏற்பட்ட ஒரு விஷயத்தை இன்று நமக்காக கலியுகத்திலே மீண்டும் அவதரித்து இதை நிலைநாட்டினாள். அழகான விஷயம் என்னன்னா, பிராட்டியினுடைய திருவாக்கிலிருந்து உதிர்த்த வார்த்தைகளானபடியினாலே இதற்கு இருக்கக்கூடிய ஒரு ஏற்றம் மற்ற பிரபந்தங்களுக்கு இல்லைன்னே சொல்ல முடியும். நம்மளால பிராட்டிக்கு நம்மிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு வாத்சல்ய சௌலபியாதி பரிபூர்ண குணங்கள்னாலே இந்த பிரபந்தமானது நமக்கு அவளுடைய திருவாக்கிலிருந்து ஏற்பட்டது. சாட்சாத் கருணாமூர்த்தினியா இருக்கக்கூடிய அவள், பெருமாள் கருணாவான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் பெருமாள் கருணாவான் இல்லை, பெருமாளிடத்தில் இருக்கக்கூடிய கருணா குணமானது பிராட்டியினுடைய ஒரு சம்பந்தத்தினால, பிராட்டி அவன் பக்கலிலே சர்வதா இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சன்னிவேசத்தினாலே ஏற்பட்டதுன்னு நம்மளால கண்டறவேன்னு சொல்ல முடியும், ஸ்பஷ்டமா சொல்ல முடியும். அப்படி இந்த திருப்பாவை நமக்காகவே, ஜனங்களை உஜ்ஜீவிக்கிறதுக்காகவே, மேல் நோக்கி அழைத்து செல்வதற்காகவே, பெரிய வீடு பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் சிறந்து இந்த 30 பிரபந்தங்களை நாச்சியார் நமக்காக அருளி செய்கிறார். சிவபதியான எம்பெருமான் அவாப்த சமஸ்த காமனாகவும் இருந்து கொண்டு மச்ச கூர்ம வராகாதி ரூபேன பலவிதமான அவதாரங்களை பண்றான். ஏறக்குறைய ஏகப்பட்ட அவதாரங்கள் சொல்லியிருக்கு. ஆனால் நாம ஒரு கணக்கு வச்சிருக்கோம். திருமங்கி ஆழ்வார் சாதித்த பிரகாரம் சுவாமி தேசிகனுமே, இச்சாமீன விகார கச்சப மகா போத்திரின் எதிர்ச்சாகரே ரக்ஷா வாமன ரோஷராம கருணா காகுஸ்த ஹேலாகலின் விரீடாவல்லப கல்கவாகன திசா கல்கின் நிதி பிரத்யகம் அப்படின்னு 10 விதமான அவதாரங்களை நமக்காக எடுத்து காட்டுறார். அந்த அவதாரங்கள் எல்லாம் பெருமாள் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காகவே அவதாரம் பண்றார். எல்லா சமயங்களிலும் பெருமாளே வர முடியாது. கிராமங்களில் சாஸ்திரார்த்தங்கள் தெரிஞ்சவர்கள் அழகான ஒரு வார்த்தையை சொல்வா, தெய்வம் மனுஷ ரூபேன அப்படின்னு. பல ஆழ்வார்களையும் அபினவமாக தசாவதாரம் பண்ணின்னு சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். ஆழ்வார்களாக தசாவதாரம் பண்றார் மீண்டும். ஆச்சாரியர்களாக அவரே அவதரிக்கிறார். ஏன்னா சுவாமி தேசிகனே சாதிக்கிறப்போ நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திற்கு முதல் ஆச்சாரியன், பிரதமாச்சாரியன் யார் அப்படின்னா, சாட்சாத் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான். அதுவும் வெறும் நாராயணன் இல்லை, ஸ்ரீமன் நாராயணன். பிராட்டியோட கூடியிருக்கக்கூடிய எம்பெருமான் தான் நமக்கு பிரதமாச்சாரியன். ஏன்னா சாட்சான் நாராயணோ தேவஹா கிருத்வா மர்த்திய மையீம் தனும் மக்னான் உத்தரத்தே லோகான் காருண்யா சாஸ்திரபாணினான்னு அழகான ஒரு ஸ்லோகம், ஜயாக்கிய சம்ஹிதையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். நாராயணன்ற தேவன் மனுஷ சரீரத்தை எடுத்துண்டு சம்சார சாகரத்தில் நிமக்னாளா இருக்கக்கூடிய ஜீவர்களை சாஸ்திரமாகிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துண்டு அவனுடைய கருணையினாலே நம்ம எல்லாரையும் கரையேற்றுகிறான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இதுல என்ன தெரியறது, எம்பெருமான் பிரதமாச்சாரியன். ஸ்பஷ்டமாவே பெரியாழ்வாரும், ஏதங்கள் ஆயினவெல்லாம் இறங்கிலிடுவித்து என்னுள்ளே பீதகவாடை பிரானார் பிரதம குருவாகி வந்துன்னு அஞ்சாம்பத்தில் சாதிக்கிறார். அப்போ பீதாம்பரியா தாரியா இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனே நமக்கு பிரதமாச்சாரியனாக விளங்குகிறான். சுவாமி தேசிகனும் சொல்லும்பொழுது குருபியஸ் தத்குருபியஸ் நமோவாக்க மதீமகே விரணீமகே தத்ராத்யௌ தம்பதி ஜெகதாம்பதினு சாதிக்கிறார். யாரு அப்படின்னால் தம்பதி, அந்த தம்பதி தான் நமக்கு குரு, பிரதம குரு. சரி, பின்னாடி இவெல்லாம் வராளே, எப்படி வருவா அப்படின்னால், பூர்வோத்பன்னேஷு பூதேஷு தேஷு தேஷு கலவு பிரபு அனுப்பிரவிஷ்ய குருதே எத் சமீகிதம் அச்சுதான்னு. அனுப்பிரவிஷ்ய குருதே, இவன் பிரதமாச்சாரியனா வரான், பின்னாடி காலத்துல பின்வரும் காலங்கள்ல என்ன பண்றான் அவன், அனுப்பிரவிச குருத்தே. உபனிஷத் வாக்கியம் அழகா சொல்றது, அந்தாகம் இமா திஸ்ரோ தேவதாக அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரவாணி அப்படின்னு நாமரூப வியாக்கரணம் பண்றான் பெருமாள். அதாவது பெருமாள் ஆளிலை கர்ணனாக பிரளய காலம் முடிஞ்சு சிருஷ்டி காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு ஆளிலை கண்ணனாக வரான். அது நிறைய விசாரம் இருக்கு இந்த விஷயத்துல சீபாஷியாதி கிரந்தங்கள்ல. மனுஸ்மிருதி சொல்றது, ஆசீதித்தம் தமோபூதம் அப்ரஜ்ஞாதம் அலக்ஷணம் அப்ரதர்க்கியம் அவிஜ்ஞேயம் பிரசூப்தம் இவ சர்வதஹ ததஸ்வயம்பூ பகவான் அவ்யக்தோ வியஞ்சயநிதம் மகாபூதாதி விருத்தௌஜாக பிராதுராசி தமோனுதான்னு பிரகரணங்கள் சொல்லிட்டு வரப்போ, அப்பாலதான் பிரளயத்தை பண்றான், தண்ணீராலதான் பிரளயத்தை பண்றான், தண்ணீரால தண்ணீரை கொண்டுதான் சிருஷ்டியும் பண்றான்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த ஜலமயமா போச்சு இந்த லோகம், அந்த ஜலமயமா இருக்கக்கூடிய லோகத்துல இவன் வந்து ஆளிலை கண்ணனாக எழுந்தருளுகிறான்றது தெரியுது. அப்ப அவன் எழுந்தருளி பிரம்மாணம் சிருஷ்டுவா சாஸ்திராணி உபதிதேசன்னு சொன்னான். பிரம்மாவை சிருஷ்டித்து சாஸ்திரங்களை உபதேசம் பண்றான். சாஸ்திரங்களை உபதேசம் பண்ண உடனே அந்த பிரம்மா என்ன பண்றார், அந்த உபதேசத்தை கேட்டு, சாஸ்திரம்னா இந்த இடத்துல வேதம்னு அர்த்தம், ஏன்னா வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தின்னு சொல்லிருக்காரோ இல்லையோ, அதனால சாஸ்திரம் வேற வேதம் வேறேன்னு எடுத்துக்கூடாது. அதனால இந்த சாஸ்திரத்தை அவன் உபதேசம் பண்றான். அந்த பிரம்மா என்ன பண்றார், தாதா யதா பூர்வம் அகல்பயத்து, முன்னாடி என்ன இருந்ததோ அதை அப்படியே அகல்பயத்து கல்பிக்கிறான். முன்ஜென்மத்தில் ஒரு விஸ்வாமித்திரர் இருந்தா அதையே திருப்பி, முன்ஜென்மத்தில் ஒரு வால்மீகி இருந்தா அதையே திருப்பி, எப்படி எப்படியெல்லாம் இருந்தார்களோ அப்படியே சிருஷ்டிக்கிறான். ஆனால் அவரவர்களுடைய கர்மாக்களை வச்சுண்டு சிருஷ்டிக்கிறான். எல்லா சமயத்திலும் எல்லாரும் ஒரே மாதிரி பிறந்துட முடியாது இல்லையா, ஆகையினால அவரவர்களுடைய கர்மாக்களுக்கு அதீனமாக அவரவர் பண்ண புண்ணிய பாபங்களுக்கு அனுகுணமாக சிருஷ்டியானது நடக்கிறது. இந்த விசாரமும் ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்கள்ல ஸ்பஷ்டமாவே இருக்கு. அப்படி ஆழ்வார்களாக அவதாரம் பண்ணி ஆழ்வார்கள், அதுவும் தேசிகன் சொல்லும்பொழுது மேகங்கள் சமுத்திர ஜலத்தை வாங்கி சர்வோபஜீவியமான தண்ணீராக உமிழுமா போலே வேதார்த்தங்களில் வேண்டும் சாரதாம்சத்தை சர்வருக்கும் அதிகரிக்கலான பாஷையாலே சங்கிரகித்து காட்டியும் சொல்ற. மேகம் இருக்கு, ஜலத்தை உள்வாங்கிக்கிறது, ஜலத்தை உள்வாங்கிட்டு சமுத்திர ஜலத்தை உள்வாங்கிக்கிறது, சமுத்திர ஜலம் உப்பு, அந்த உப்பு தண்ணியே திருப்பி கொடுக்கறது இல்லையே, திருப்பி சர்வோபஜீவியமாக எல்லாரும் ஜீவிக்கிறதுக்கு தகுந்ததா இருக்கிற மாதிரி ஒரு ஜலத்தை கொடுக்கறது இல்லையா. அது போல வேதார்த்தங்களை மனசுல உள்வாங்கிட்டு அதை அனைவருக்கும் புரியிற பாஷையில எல்லாருக்கும் சர்வருக்கும் அதிகரிக்கலான பாஷையாலேன்னு சொன்ன. இப்ப வேதார்த்தம் தான் சாம வேதானாம் சாமவேதோஸ்மின் பெருமாள் சொன்னார். இப்ப அந்த வேத விஷயங்களை தான் திருப்பாவையில் சொல்லப்பட்டிருக்கு பூர்த்தியாக. ஏன்னா வேதத்துக்கும் இதுக்கும் வித்தியாசமே கிடையவே கிடையாது, வேதம் அனைத்துக்கும் வித்தாகும்னு சொல்லியாச்சு பின்னாடியே. அதனால வேதார்த்தங்கள் தான் இதுல சொல்ல போறது. சரி, வேதார்த்தங்கள் தான் சொல்ல போறது அப்படின்னா நமக்கு வேதத்தை வேதம் புரியல, ஏன் அப்படின்னா அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய பாஷை, அந்த பாஷை நமக்கு ஏற்பாடு சரியாக மனசுல வாங்கிக்க முடியல. நம்முடைய கர்மா, நம்முடைய கர்மா தான் அது காரணம், அதனால நமக்கு வரல. ஆகையினால என்ன பண்ணா, சர்வருக்கும் அதிகரிக்கலான பாஷையினாலே எல்லாருக்கும் புரியும்படியாக பிராட்டி தாயுள்ளத்தோட இந்த திருப்பாவை நமக்காக கொடுக்கிறார். இது ஆழ்வார்களுக்கு பிறகு இத பல ஆச்சாரியர்கள் இதை கொண்டாடி இருக்கா. ஆச்சாரியர்களும் அவளுக்கும் ஒரே ஒரு எண்ணம் தான், அவளுக்கும் ஜனங்களை எப்படியாவது உஜ்ஜீவிக்க பண்ணணும், நல்வழிப்படுத்துறது தான் அவர்களுடைய எண்ணமும் இருக்கு. ஏன்னா கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணஹா கொச்சின் கொச்சின் மகாபாகாக திரமிட் சுத பூரிஷா தாமிரபர்ணி நதியத்திர கிருதமாலா பயஸ்வினி காவேரிச்ச மகாபாகா பிரதீதீச்ச மகாநதி. இப்படியெல்லாம் சுவாமி தேசிகனே எடுக்கிறார் தன்னுடைய கிரந்தங்கள்ல. இந்த மாதிரியான ஆச்சாரியர்கள் பல நதிக்கரைகள்ல அவதாரம் பண்றார். அந்த ஆச்சாரியர்கள் திருப்பாவைய பல இடங்கள்ல எடுத்து காட்டி நாச்சியாருடைய பிரபந்தத்துக்கு அற்புதமான ஒரு ஏற்றத்தை கொடுத்து அந்த பிரபந்தங்கள் வாயிலாக நாமளும் மேல்நோக்கி போறதுக்கான ஒரு வழியை நம்ம பண்றோம். திருப்பி திருப்பி அடியன் ஒரு விஷயத்தை ஸ்பஷ்டமா சொல்றேன், இந்த இடத்துல நமக்காக நமக்காகன்னு சொல்றோம். அப்ப நமக்காகன்னு நாம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்? இந்த இடத்துல நம்மால இருக்க முடியுமா? நாம வாழ்ந்துட்டு இருக்கோமே, நம்மளை உஜ்ஜீவிக்கிறதுக்கான காரணம் என்ன? உஜ்ஜீவிக்க பண்றதுக்கு காரணம் என்ன? நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், சரியா தானே வாழ்ந்துட்டு இருக்கோம், எந்த விதமான குறையும் இல்லாம தானே இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய எண்ணம். அப்போ இந்த எண்ணத்தோட நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இந்த எண்ணத்தோட நாம வாழ்ந்துட்டு இருக்கோம், எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம முதல்ல தெரிஞ்சுட்டு இருக்கோமா இல்லையா? லோகத்துல ஹிதமே பண்றோம் நாம நினைச்சுட்டு இருக்கோம், அது பல பேருக்கு அஹிதமா முடியலாம். அஹிதம் பண்ணிட்டமே நினைச்சுட்டு இருக்கலாம், நமக்கு அது ஹிதமாவும் முடியலாம். ஆகையினால சாஸ்திரம் சொன்னபடி நாம வாழ்ந்தால் யாருக்கும் எந்த குறவும் இருக்காது. சோ நம்ம எப்படி வாழணும் அப்படின்றதுக்காக ஏற்பட்டதுதான் இந்த பிரபந்தம். நமக்காக பூமி பிராட்டி பெருமாளிடத்தில் பேசுறான்றது நமக்கு திருப்பாவி வியாக்கியானங்கள் மூலமா நமக்கு தெரியுது. இது சரணாகதி சாஸ்திரம். மாசானாம் மார்கு சீர்சோகம்னு சொன்னான் பெருமாள். அதனால சரணாகதி சாஸ்திரம், சரணாகதியை அனுஷ்டிப்பதற்கு தகுந்தவர்கள் நாம் தான், சரணாகதியை கொடுப்பதற்கு தகுந்தவன் நாராயணன். அதனால்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான், நாராயணனேன்னு ஒரு ஏவகாரம், நமக்கேன்னு ஒரு ஏவகாரம், ரெண்டு ஏவகாரம் போட்டா அந்த இடத்துல நாச்சியார். கொடுக்கறதுக்கும் அவனுக்கு தான் தகுதி இருக்கு, வாங்கிக்கிறதுக்கும் நமக்குத்தான் தகுதி இருக்குன்றதை காட்டுறதுக்காக. அப்போ நாம எப்படி இருக்கோம்? பெருமாள் சொன்னா ஸ்ருதி ஸ்மிருதி மமைவ ஆக்யான்னு சொன்னான். ஸ்ருதியும் ஸ்மிருதியும் என்னுடைய ஆக்ஞை, அதை தவறாமல் இருக்கணும். ஸ்ருதியில சொல்லப்பட்ட பிரகாரம், ஸ்மிருதியில சொல்லப்பட்ட பிரகாரம் நாம நம்முடைய அனுஷ்டானங்களை பண்ணிட்டு இருக்கணும்னு சொன்னான். நம்மால் அனுஷ்டானங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம். இந்த காலத்தில் அனுஷ்டானங்கள்லாம் பண்ண முடியல நம்மளால. ஏன்னா ஆளவந்தாரே ஒரு வழி காண்பிச்சுட்டு போயிட்டாரோ இல்லையோ, ந தர்ம நிஷ்டோஸ்மி நச்சாத்ம வேதி ந பக்திமான் ஸ்வத் சரணாரவிந்து அகிஞ்சனோ அனன்யகதி சரண்யா துவத்பாத மூலம் சரணம் பிரபத்தியேன்னு ஒரு வழியை நமக்காக காண்பிச்சுட்டு போயிட்டார். ந தர்ம நிஷ்டோஸ்மி, அவர் சொன்ன விஷயம் வேற, ஆனா நாம புரிஞ்சுட்டு இருக்கிறது வேற. ஆளவந்தாரே சாதிச்சுட்டார், என்னால தர்மநிஷ்டனா இருக்க முடியாது, என்னால யாக யஜ்ஞாதிகள் பண்ண முடியாது, என்னென்னலாம் தர்மத்தை அனுஷ்டிக்கணும்னு சொல்லியிருக்கோம் அந்த தர்மத்தை எல்லாம் என்னால் அனுஷ்டிக்கவே முடியாது, நமக்கு சந்தியாவதனம் பண்றதுக்கே சமயம் இல்லை. அப்படி இருக்கிறப்போ எப்படி நம்மளால தர்மங்களை அனுஷ்டிக்க முடியும், யாக யஜ்ஞாதிகள் எப்படி பண்ண முடியும்? அதனால ஆக்ஞா அத்திலங்கனம் பண்ணி விடுறோம் நம்ம. எஸ்த துரோகின்ற பெருமாள் ஆக்ஞா அத்திலங்கனம் எவன் பண்றானோ அவன் நமக்கு துரோகி அப்படின்னு சாதிக்கிறார். அதனால ஆக்ஞா ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாக்யான்னு பெருமாள் சொன்ன விஷயத்தை விட்டுட்டு ஆக்ஞா அத்திலங்கனம், ஆக்ஞையை எவன் மீறுகிறானோ அவனுக்கு ஏற்றார் போல, அதுக்கேத்தா போல பிறவி நடக்கிறது. வைஷம் என்ன சாபேக்ஷத்வா ததாகி தரிசயதி அப்படின்னு ஒரு பிரம்மசூத்திரம். அந்த பிரம்மசூத்திரத்துல வியாக்கியானம் பண்ணும்பொழுது பாஷ்யகாரர் சாதிக்கிறார், பெருமாளுக்கு ஒருத்தன் ஜமீன்தாரா பிறக்கிறான், ஒருத்தன் தெருவுல பிச்சைக்காரனா பிறக்கிறான், ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கு, அவன் ஜமீன்தாரா பிறக்கிறான், இவன் பிச்சைக்காரனா பிறக்கிறான் அப்படின்னு கேட்டால் பெருமாளுக்கு வைஷமிய தோஷம் பக்ஷபாதம் வந்துருத்தே, பக்ஷபாதம்ன்ற தோஷம் வந்துருத்தே, பார்சியாலிட்டி பார்க்கிறாரு பெருமாள் அப்படின்னால், பெருமாள் எந்த விஷயத்திலையும் பார்சியாலிட்டி பார்க்கல, அவரவர்கள் பண்ண கர்ம வினை பிரகாரம் கர்ம பயனுக்கு அவரவர்கள் ஒரு சிருஷ்டி அடைகிறார்கள், ஒரு பிறவி எடுத்துக்கொள்கிறார்கள்னு பாஷ்யகார் சொல்றார். சாதுகாரி சாதுர் பவதி, பாபகாரி பாபோ பவதி, புண்ணிய புண்ணியன கர்மனா பாப பாப்பேன அப்படின்னா வியாக்கியானம் பண்றார். புண்ணியம் பண்ணால் புண்ணியத்தை அடைகிறான், பாபம் பண்ணால் பாபத்தை அடைகிறான். இந்த ஜென்மத்தில் அடியன் இப்ப உட்கார்ந்துட்டு திருப்பாவ உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன் ஆன்லைன்ல, இது பல ஜென்மத்துக்கு முன்னாடி பண்ணப்பட்ட புண்ணியத்துடைய பலன். புண்ணியத்தினுடைய பலன் ரொம்ப லேட்டா கிடைக்கும், பாபத்தினுடைய பலன் டக்கு டக்குன்னு கிடைக்கும், நினைச்ச மாத்திரத்துல கிடைச்சிடும் பாபத்தினுடைய பலன். அப்படி அவரவர்கள் பண்ண புண்ணிய பலத்திற்கு ஏத்தா போலே அவரவர்களுடைய பிறவியானது அமையும். சரி, நம்முடைய பிறவி எப்படி இருக்கு அப்படின்னா, எப்படி இருக்கு, ஞான சங்கோச்சமான இந்த ஒரு பிறவி, ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஞான சங்கோச்சம் விகாசம் ஏற்பட்டு இந்த பிறவியை அடைகிறோம். சரி, இந்த பிறவியை அடைந்தால் என்ன பண்றது? சரி, பிறவியை அடைஞ்சிட்டோம், இந்த பிறவி வந்துடுத்து இல்லையா, நாம இப்படியே இருக்க முடியுமா? ஆனா நாம இப்படியே இருக்க முடியாதே, நாமளும் உஜீவிக்கிறது ஏதாவது ஒரு வழி தேடணுமோ இல்லையோ பெருமாள். நாம ஒரு வழியில போயிட்டு இருக்கோம், அந்த வழி தப்பு அப்படின்னு சொல்லி வேற வழியை காட்டுறான். எவன் புத்திசாலியா இருக்கானோ அவன் நல்வழி பிடிச்சிக்கிறான், பிடிச்சின்னு மேல் நோக்கி போறான். திடீர்னு ஒரு ஆச்சாரியனுடைய சம்பந்தம் ஏற்படுறது, சாதாரணமா இருக்கும், சாதாரணமா ஒண்ணுமே தெரியாமல், சாஸ்திர ஞானமே இல்லாமல், சம்ஸ்கிருதத்தில் ஆயி கூட தெரியாம இருக்கும், பல்லாண்டு கூட தெரியாது, பல்லாண்டுல முதல் பாசனம் கூட தெரியாது நமக்கு, அப்படி இருக்கும். அப்படி இருக்கிறப்போ திடீர்னு ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படுது, ஏற்பட்ட உடனே அவரை பார்த்து அவரிடத்து அவர் அவரோட பழகி அவரிடத்தில் இருக்கக்கூடிய சன்னிவேசத்தின் காரணமாக நமக்கும் சில எண்ணங்கள் ஏற்படுறது. இதுதான் பெருமாள் காட்டுற வழி, நீ போற பாதை தப்பு, இந்த பாதையில போ அப்படின்னு சொல்றான் பெருமாள். அந்த பாதையில போ அப்படின்னும் பொழுது அந்த பாதையை நம்ம கெட்டியா பிடிச்சிருந்தால் நமக்கு நல்வழி பிறக்கும். இதுதானே ஆண்டாள் காட்டுறா, நாம போற வழி தப்பு, ஆனா இந்த வழியில போகாத, நீ பக்தி பண்ணலன்னா போ, பக்தி பண்ண முடியாது, சிரமம் வாஸ்தவம், ஆனால் இந்த வழியில போகாத, லகு உபாயத்தை நான் சொல்றேன். அப்போ இந்த லகு உபாயத்தை வச்சுண்டு, சுலபமான உபாயத்தை வைத்துக் கொண்டு, நாம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் எவனொருவன் ஒழித்து வளர்கிறானோ அவனை அடைகிறது ரொம்ப சுலபம்னு ஆண்டாள் சொல்றார். அப்போ அந்த ஆண்டாள் சொல்ற விஷயத்தை நாம ஏத்துக்கணுமா இல்லையா? அப்போ பெருமாளும் இந்த காரியத்தான் பண்ணார்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். எப்படி நாம இருக்கோம் அப்படின்னால், தின்னமழுந்த கட்டி பல செய்வினை வன்கையிற்றால் புன்னை மறைய வரிந்தெண்ணை போற வைத்தாய் புறமே அப்படின்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார். நான் எப்படி இருக்கேன், நான் இருக்கிறதே ரொம்ப சமம், நான் ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கேன், அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ உன்னாலே தானே நான் வந்து இப்படி இருக்கேன், நீதானே எனக்கு எல்லாமே, நீ பண்ணதுனால தானே, உன்னுடைய ஒரு அனுகிரக விசேஷத்தினால தானே நான் இப்படி இருக்கேன் அப்படின்றார். அப்போ இதுல இருந்தெல்லாம் என்ன தெரியறது, நாம் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை தெரியறது. பெருமாள் நம்மள ஏதோ நம்முடைய கர்ம வினையினாலே ஏதோ ஒரு பிறவியில பிறந்தாலும் என்றோ நாம் செய்த புண்ணியத்தின் பலனாக நமக்கு ஒரு ஆச்சாரிய சம்பந்தமானது ஏற்படுறது இல்லையா. முன்னீர் ஞாலம் படைத்த எம் முகில்வண்ணனே, அன்னால் நீ தந்த ஆக்கையின் வழியுழல்வேன், வெண்ணால் நோய் வீய வினைகளை வேறற பாய்ந்து என்னால் யான் உன்னை இனி வந்து கூடுவனு அப்படின்னு நம்மாழ்வாரே சாதிக்கிறார். அப்போ என்னைக்கோ ஏதோ மாதிரி பிறந்தேன், அப்ப இன்னைக்கு எப்படி இருக்கேன், நான் தெரியக்கு போலே ரோட்ல திரிஞ்சின்னு இருந்தேன், தெருவுல திரிஞ்சின்னு இருந்தேன், அதுவும் என்ன குதிருஷ்டி மதங்கள்ல தான் எனக்கு ஈடுபாடு ஜாஸ்தியா இருந்தது. எவன் நாஸ்திகனோ அவன் நாஸ்திகனுடைய எண்ணங்கள் தான் என் மனசுலயும் ஓடிட்டு இருந்தது. அப்ப ஓடிட்டு இருக்கிறப்போ அவ என்ன விஷயங்கள் சொன்னாலும் அதையே கிரகிச்சுட்டு இருந்தேன். நான் பண்ணது தப்பு அப்படின்றது எனக்கு தெரியறது, எப்ப தெரியறது, ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டதுனால தெரிகிறது. அதுதானே சரணாகதி, ஆச்சாரியனுடைய சம்பந்தம் இல்லாமல் சரணாகதி கிடைக்கவே கிடைக்காதே. அப்ப ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தினாலே நான் நல்வழிப்படுறேன். சுவாமி தேசிகன் சாதிச்சாரோ இல்லையோ, மணிவர இவசௌரேகே நித்திய ஹிருத்யோபி ஜீவஹா கலுஷம் அதிரவிந்தன் கிங்கரத்வாதிராஜ்யம் விதி பரிணதி பேதாத் வீக்ஷிதஸ்தேன காலே குரு பருஷத் உபஜ்ஞம் பிராப்ய கோபாயதி சொம்னு குருவினுடைய ஒரு பரிச்சயம் கிடைச்சால் மட்டும்தான் நம்மளால நல்வழி பட முடியும். அது எப்பேற்பட்ட குரு, யார் நமக்காக இருப்பா அப்படின்னா, முதல்ல முதல்ல தாவரால் ஆண்டால் நான் வரேன்னு வரா, நான் இருக்க நான் வரேன்னு வரா. அப்ப ஒன்றடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப கண்ட சதிர் கண்டொழிந்தேன் அடைந்தேன் உன் திருவடியேன். நம்மாழ்வார் சாதிச்சா போல இல்லையா, பிராட்டியும் நீயும் சேர்ந்தே இருந்து என்னை அனுகிரகம் பண்ணணும்னு ஸ்ரீயா சார்த்தம் ஜெகத்பதினர். அப்போ ஸ்ரீயா சார்த்தம் ஜெகத்பதி, ஸ்ரீயா பிராட்டியோட கூடி இருக்கக்கூடிய எம்பெருமான் என்னை அனுகிரகிக்க வேணும்னு நாம பிரார்த்திக்கிறோம். அப்ப பிராட்டியோட கூடி இருக்கக்கூடிய எம்பெருமான்ற ஒரு எம்பெருமான பிரார்த்திக்கணும்ன்ற ஒரு எண்ணம் நமக்கு ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே வருது. ஆச்சாரிய சம்பந்தத்தினால ஏற்படுறபடினால இதை நாம ஏத்துக்கிறோம் இல்லையா. ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் இருக்கு, மாதாப்யேகா பிதாப்யேகா மமதஸ்யச பக்ஷிணஹ அஹம் முனிபிரானீதே சசா கவாசன் சசானீதோ கவாசனைஹி அஹம் முனிநாம் வச்சனம் சுருணோமி கவாசனானாம் சவச்சன சுருணோதி பிரத்யக்ஷமேதத் பவதாபி திருஷ்டம் சம்சர்கஜாக தோஷகுணாக பவந்தின்னு ஒரு ஸ்லோகம் சுவாமி தேசிகன் எடுக்கிறார். ஒரு வழிபோக்கன், அந்த வழிபோக்கன் தாகத்தோட காட்டில் போயிட்டு இருக்கான், ஒரு வீட்டை பார்க்கறான், அந்த வீட்டு உள்ள போறான், அங்க ஒரு கிளி இருக்கு. அந்த கிளி அவனை பார்த்த உடனே ஏன் இங்க வந்த, எதுக்கு இங்க வந்தேன்னு திட்டுறது. இல்ல எனக்கு தீர்த்தம் வேணும்ன்றான். தீர்த்தம்லாம் கொடுக்க முடியாது, முதல்ல வெளியில போ அப்படின்றது. வெளியில போன உடனே ஒரு கிளி போய் நம்மளை இப்படி பேசிவிடுத்தே அப்படின்னு ஒரு வருத்தப்பட்டு வெளியில வரான். மீண்டும் ரொம்ப தூரம் தாகத்தோட நடக்கிறான். அங்க ஒரு அழகான ஆசிரமம், அந்த ஆசிரமத்து உள்ள போறான், அங்க ஒரு கிளி இருக்கு. அந்த கிளி பாக்குறது இவ்வளவு, அந்த கிளி பார்த்த உடனே இவனை கூப்பிட்டு உபசரித்து ஆசனங்கள்லாம் போட்டு அர்க்கியபாதாதிகள்லாம் கொடுத்து என்ன ஓனோ பிரார்த்திக்கிறது. கேக்குறான், எனக்கு தீர்த்தம் ஓனும் கொடுன்னு. தீர்த்தம் மட்டும் போறாதே, பழம் கொடுக்கறேன், பால் சாப்பிடுங்கோ அப்படின்னு நிறைய விசாரிக்கிறது. அப்ப கேக்குறான் இவன், இவனுக்கு சந்தேகம், நான் இதுக்கு முன்னாடி ஒரு கிளியை பார்த்தேன், அந்த கிளி என்னை பார்த்து வெளியில போன்னு திட்டித்து ஏளனமான வார்த்தைகள்லாம் பேசிட்டு, ஆனால் நீ இப்படி பண்றியே அப்படின்னு கேட்டதுக்கு அந்த கிளி பதில் சொல்றது, எனக்கும் அவனுக்கும் ஒரே அப்பா அம்மா தான், நான் முனிவராலே கொண்டு செல்லப்பட்டேன், அவன் வேடனாலே கொண்டு செல்லப்பட்டான், அவன் வேடனுடைய வசனத்தை கேட்டு வளர்ந்தான், நான் முனிவருடைய வசனத்தை கேட்டு வளர்ந்தேன். பிரத்யக்ஷமேதத் பவதாபி திருஷ்டம் இன்று கண்கூடாகவே நீங்களே பார்த்து விட்டீர்கள். சம்சர்கஜாக தோஷகுணாக பவந்தி, நல்ல சேர்க்கையோ கெட்ட சேர்க்கையோ, நல்லவர்களோடு சேர்ந்தால் நல்ல சேர்க்கை ஏற்படும். பர்த்ருஹரி சொல்றான், பெரியவாளோட சேர்ந்தால் எதுதான் நமக்கு கிடைக்காதுன்னு சொல்றான். பெரியவாளுடைய சேர்க்கை ரொம்ப முக்கியம். பெரியவாளோட சேர்ந்து நாமும் வாழ்ந்தோம்னா அவளுடைய குணங்கள்னாலே நாமளும் அதுக்கு ஏத்தா போலே வாழ ஆரம்பிப்போம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்கு வரணும்னா ஆச்சாரிய சம்பந்தமானது நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு ஒரு எண்ணம் வரணும் இல்லையா, தாசபூதா சரணாகதோஸ்மி தவாஸ்மி தாசகா இது வக்தாரம் மாம் தாரையன்னு பாஷ்யக்காரர் சொன்னது. இந்த எண்ணம் நமக்கு வரணும், அப்ப நான் தாசபூதன், சரணாகதி அடையறதுக்காக நான் வந்திருக்கேன், தவாஸ்மி இதி தாசஹ என்னை நான் உன்னுடைய அடிமை, இதி வக்தாரம் மாம் தாரைய அவர் பெருமாள்கிட்ட கேட்டார், நாம நம்ம ஆச்சாரியன் கிட்ட கேட்கணும், என்ன காப்பாத்துங்கோ இல்லையா. இது இந்த எண்ணம் எப்படி வரும் அப்படின்னா, பெருமாள் நாம நடந்துக்கிற விதத்தை பார்த்து பெருமாள் நமக்கு இந்த எண்ணத்தை கொடுப்பான். பெருமாள் நமக்கு இந்த எண்ணத்தை கொடுக்கறான், எப்ப கொடுப்பான், நாமோ இதுக்கு ஏத்தா போலே, அதாவது இந்த இந்த தருணத்திற்கு ஏற்றார் போலே கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டோம்னா. ராமாயணத்திலேயே வருது, கதஞ்சித் உபகாரேன கிருத்தேன ஐக்கியேன துஷ்யத்தின்னு சொல்லிட்டு, எத்தனையோ அபச்சாரங்கள் பண்ணாலும் ஏதோ ஒரே ஒரு பர்சன்டேஜ் நாம உபச்சாரம் பண்ணால் கூட பெருமாள் அதை பெருசா எடுத்துட்டு நமக்கு நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்கு முயற்சிப்பான். சுவாமி தேசிகன் சொல்றார் இல்லையா, அபிஷேகத்துக்கு நாளிட்ட ராஜகுமாரனுக்கு சிறையிலே எடுத்து கை நீட்டின சேட்டிமார் பக்கலிலே கண்ணோட்டம் உண்டாமா போலே. மோக்ஷம் சந்நிகிதம் இல்லையா, அப்படியே தானாகவே ஸ்வயமாகவே நாம ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணோம்னா அவன் நமக்காக பத்தடி ஓடி வரான் இல்லையா. நாம ஒரு அடி ஒரு முயற்சி வைத்தால் அவன் பத்தடி அவன் நமக்காக ஓடி வரான்றது தெரியுது. ஆகையினால இந்த இப்படிப்பட்ட ஜீவனத்தை, அதாவது ஆழ்வார் சாதிச்சா போலே ஆவித்திகைக்க ஐவர் குமைக்கும் சிற்றின்பம் பாவியேனை பழனி காட்டி படுப்பாயோ தாவி வையம் கொண்ட தடன் தாமரைக்கே கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ அப்படின்னு. நான் வந்து ஒரு சிற்றின்பத்துக்காக அலைஞ்சிட்டு நாம எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம், அந்த சிற்றின்பம் வேண்டாம், பேரின்பம் பெரிய வீடு பெற வேண்டும், லோகத்தில் இருக்கக்கூடிய ஐகிகமான ஒரு ஐஸ்வர்யங்கள் எல்லாமே நமக்கு வந்து ஸ்திரம் கிடையாது, ஸ்திரமான ஒரு ஐஸ்வர்யம் மோக்ஷம்தான். அந்த ஐஸ்வர்யத்தை அடையணும்னா ஆச்சாரிய சம்பந்தத்தை பெற்றுக்கொண்டு சரணாகதின்ற ஒரு சாஸ்திரத்தை அனுஷ்டிச்சு அதன் மூலமாக பெருமாளை நாம் அடைய வேண்டும் அப்படின்றத சொல்றதுக்காகத்தான் இந்த திருப்பாவையானது ஏற்பட்டது. இது நமக்கு பாபங்களை போக்கடிக்கிறது. இந்த திருப்பாவையை யாரெல்லாம் பாராயணம் பண்றாளோ, யாரெல்லாம் கேட்டுருக்காளோ, அவ எல்லாருக்கும் ஏன்னா தர்மங்களை கேட்கணும். தர்மஹா ஸ்ருதோவா அப்படின்னு சுகர் சொல்றார். முதலெடுத்த உடனே ஜனமேஜயனை பார்த்து பேசும்போது பாகவதத்துல தர்மஹா ஸ்ருதோவா, தர்மத்தை கேட்டாயான்னு தான் கேட்கிறாரு. அதனால தர்மங்களை கேட்கணும், கேட்டுட்டு தான் நாம் அதற்கான நாமோ அதற்கான கேட்கறதுக்கான முயற்சியில இறங்கணும் நம்ம ஒன்று. ஏன்னா இதெல்லாம் நம்ம பாபத்தை போக்கும் இல்லையா. பாபம் பிரஜான் நாசயதி கிரியமானம் புனப்புனகா நஷ்ட பிரஜா பாபமேவா புனரபத்தே நரகான்னு பெருமாள் சாதிக்கிறான். அதனால பாபம் வந்து நம்மளுடைய பிரஜையை, நம்முடைய அறிவு கூர்மையை நாசம் பண்ணிடும். கிரியமானம் புனப்புனகா தேவையில்லாம நம்மளுடைய எண்ணங்கள் பலவிதமான கெட்ட விஷயங்கள்ல போகும். நஷ்ட பிரஜா பாபமேவ, மறுபடியும் பிரஜை நாசமாய் போயிருச்சுன்னா நமக்கு மறுபடியும் பாபம் பண்ணதான் தோணும். இப்படியே தான் மனித வாழ்க்கையானது மறுபடியும் மறுபடியும் போயிட்டு இருக்குமே தவிர, மனித வாழ்க்கை ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னா நல்ல விஷயத்துல போகவே போகாது. ஏன்னா பெருமாள் சொல்லும்பொழுது ஆசுரு சிவ யோனிஷு அப்படி கிருபாம் மஜஸ்ரம் அசுபான் ஆசுரி சிவ யோனிஷுன்னு சொல்றார். தானகம் துஷத குரூரான் சம்சாரேஷு நராதமான், எவனொருவன் என்னுடைய வார்த்தையை கேட்காமல் நல்ல வழியில போகாமல் தப்பான வழியில போகிறானோ அவனை நான் என்ன பண்றேன், தானகம் துஷத குரூரான், அந்த குரூரர்களை நான் வந்து அசுபர்களை நான் நரகத்துல தள்ளுறேன். ஆசுரீசிவ யோனிஷு அசுர யோனியில அவர்களை நான் பிறக்க வைக்கிறேன்னு பெருமாள் ஸ்பஷ்டமாவே சொல்றான். சுத்திர தேவதைகளுடைய காலில் விழும்படி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். அதனால நம்ம என்ன பண்ணோம், அவனுடைய வார்த்தைகளை கேட்டு ஸ்ருதி ஸ்மிருதிகள்ல என்ன சொல்லியிருக்கோ அதையெல்லாம் கேட்டு ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாலோ அதனுடைய அர்த்தங்களை ஆச்சாரியர்கள் எப்படி சொல்றாலோ அதை நாம் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சின்றால்தான் நமக்கு வந்து நல்ல எண்ணம் வரும். சுவாமி தேசிகன் சொல்றா இல்லையா, எப்படி நம்ம நல்ல விஷயத்துல போக முயற்சிக்கணும்னா அதுக்கு ஐந்து வழிகள் இருக்கு. என்னென்ன வழிகள், பிராபியஸ்ய பிரம்மணோ ரூபம், பிராப்துஷ்ட பிரத்யேகாத்மனா, பிராப்தி உபாயம் பலம், பிராப்தி விரோதி இல்லையா, பிராபியஸ்ய பிரம்மனோ ரூபம், முதல்ல ஈஸ்வரனை பத்தி தெரிஞ்சுக்கணும், அப்புறம் நாம எவ்வளவு மட்டமானவர்கள்னு தெரிஞ்சுக்கணும், பிராப்துஷ்ட பிரத்யேகாத்மனா பிரம்மத்தை அடையறதுக்கான முயற்சியில நாம ஒரு சதவீதமாவது பண்றோமான்னு தெரிஞ்சுக்கணும், பிராப்தி உபாயம் நாம சென்று பிரம்மத்தை அடைந்தோமானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பேரு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் பலம், பலம்னா வைகுண்டத்தில் பண்ணக்கூடிய கைங்கரியங்கள், நித்தியமான கைங்கரியங்கள் நம்ம கிடைக்கிறதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாத்துக்கும் விரோதியா இருக்கிறது எது, இந்த பிரகிருதி சம்பந்தம் தான். இந்த பிரகிருதி சம்பந்தத்தை அறவே விட்டு ஒழிக்கணும். இந்த பிரகிருதி சம்பந்தத்தை அறவே விட்டு ஒழிக்கணும்னா அது யாரால முடியும் அப்படின்னு கேட்டால், சாட்சாத் நம்ம ஆச்சாரியனுடைய சம்பந்தம் ஏற்பட்டால்தான் முடியும். இல்லைன்னா ஆச்சாரியன் சம்பந்தம் இல்லாமல் முடியவே முடியாது இல்லையா. சரணாகதி நாம என்னதான் பண்ணிட்டாலும் நம்மளால பண்ணிக்கவே, நாம தானா பண்ணிக்கவே முடியாது இல்லையா. சரணாகதி சொல்லும்பொழுது ஆணுகூல்யச சங்கல்பா பிராத்திகூல்யச வர்ஜனம் இல்ல கார்பண்யம் கோப்திருத்துவ வரணும் ரக்ஷிஷ்யதி மகாவிஸ்வாசா, அப்புறம் அங்கி ஆத்ம நிக்ஷேபம்ன்ற ஒரு அங்கி, ஐந்து அங்கங்களோட கூடிய அங்கி இது, சர்விதா சரணாகதினு சொல்றா. அப்போ இது எல்லாமும் எனக்கு பிராபியச ஆணுகூல்யச சங்கல்பம் இருக்கு, பிராத்திகூல்யச வர்ஜனம் இருக்குன்னு நான் பாட்டு வரிசையா சொன்னா கூட, ஆச்சாரியன் சம்பந்தம் இருந்தால் மட்டும்தான் முடியுமோ தவிர ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னா முடியவே முடியாது. அதனால எல்லா இடங்கள்லயும் ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தை பெற்றுக்கொண்டு நாம் சரணாகத்தியை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. இதற்காக ஏற்பட்டது, இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துவதற்காக ஏற்பட்டதுதான் இந்த திருப்பாவைன்ற பிரபந்தமோ தவிர மற்ற விஷயங்களுக்காக ஏற்பட்டது. அதாவது நாம ஏதோ பாசுரத்துல சொல்லப்பட்ட ஒரு விதமான சிருங்கார அர்த்தங்களை தெளிவுபடுத்துறதுக்காக ஏற்பட்டது கிடையாது. இது உயர்ந்ததான ஒரு அர்த்தம். ஆண்டாள் ஆரம்பித்த இந்த நோன்பு மார்கசீரிஷம் அப்படின்ற ஒரு மாசானாம் மார்கசீரிஷோகம்னு பெருமாள் சொன்னதை வச்சுண்டு இந்த மார்கழி மாசத்திலே ஆண்டாள் நோன்பு நோக்கிறாள். வியாக்கியானங்கள் பல இருக்கு இதுக்கு, அதுல தேவர்களுடைய வருஷ ஆரம்பம் அப்படின்னு வச்சுண்டு, அதாவது மனிதர்களுடைய ஒரு மாசம், பித்திருக்களுடைய ஒரு நாள், அமாவாசை அவர்களுக்கு பகலாகவும் பௌர்ணமி அவர்களுக்கு இரவாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாள், அதேபோலே தேவர்களுடைய மனிதர்களுடைய ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள். எப்படின்னா தை மாசத்திலேருந்து ஆரம்பிச்சு உத்தராயணத்திலேருந்து தொடங்கி பகலாகவும் தட்சிணாயணம் இரவாகவும் அவளுக்கு இருக்கு. அப்போ மனிதனுடைய ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள்னு தெரிஞ்சு அப்போ இந்த பாசுரத்தினால அவள் சாட்சியாத மார்கழி திங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த திருப்பாவையா தொடங்குறபடினாலே இது மார்கழி மாசம் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் அனுஷ்டானம் பண்ணணும். தனுர்மாத திருவாராதம் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணணும்ன்றது ஏற்பட்டதுக்கான காரணம் இதுதான். பிராமே முகூர்த்தேச்ச உத்தாய ஹரிம் பசியேத் அப்படின்னு ஒரு வாக்கியம். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஹரிஸ்மரணம் ஹரிநாம ஸ்மரணம் பண்ணணும்னு இருக்கு. அதனால மார்கழி மாதத்திற்கு மார்கசீர்ஷம்ன்ற மாசம். மார்க்கம்னா வழின்னு அர்த்தம், சீர்ஷம்னா தலை. வழிகளுக்குள்ளே வசந்ததான வழி எது அப்படின்னால் அது சரணாகதி. இந்த மாதிரியான அவசர கதியில ஓடிட்டுருக்க நமக்கு சரணாகதின்ற ஒரு உபாயம் சிறந்த உபாயம்னு சொல்றான் இந்த பிரபந்தத்தில். இது திருப்பாவையுடைய 30 பாசுரங்களிலும் ஆணித்தரமா சொல்லப்பட்ட ஒரு விஷயம். திருப்பாவை 30 பாசுரங்களில் இருக்கக்கூடிய விஷயம் எதுன்னு நம்ம ஸ்பஷ்டமா பார்த்தால் இந்த சரணாகதின்றது தான் சொல்லப்பட்டிருக்கோ தவிர மற்ற விஷயங்கள் சொல்லப்படல. சுவாமி தேசிகன் நாச்சியாரை பத்தி சொல்லும்பொழுதும் விலசத்து ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானு சொல்றார். கோதா இந்த திருநாமமே அழகான திருநாமம். பூமி பிராட்டியினுடைய அவதாரம், பூமி பிராட்டி நமக்காகவே பண்ண அவதாரம் இது. அதுவும் எப்படி அவதாரம் என்றா விஷ்ணு சித்தாத்மஜானு சொன்னதுனால விஷ்ணு சித்தருடைய திருமகளாக கோதா அவதரிக்கிறாள் தெரிகிறது. ஸ்ரீயப்பத்தியா இருக்கக்கூடிய எம்பெருமான் பல அவதாரங்களை பண்ணான்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். பெருமாள் எத்தனையோ அவதாரங்கள் பண்ணியிருந்தாலும் வராக அவதாரத்திற்கு அற்புதமான ஒரு ஏற்றம் உண்டு. மற்ற அவதாரங்களை காட்டிலும் வராக அவதாரம் வசத்தி. ஏன் அப்படின்னால் மற்ற அவதாரங்கள்ல ஏதாவது ஒரு தோஷம் சொல்ல முடியும். இது வந்து நகி நிந்தா நியாயம்னு சொல்லுவா சாஸ்திரத்துல. நகி நிந்தா நியாயம்னா ஒன்னுத்த வசத்தியா சொல்லணும்னா மற்றதை இறக்கி சொல்லி அதன் மூலமாக நாம வந்து இத வசத்தியா காண்பிச்சுக்கிறது. இது சாஸ்திரத்திலே இருக்கு. இது சாஸ்திரத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம்தான் இது. அதனால வராக அவதாரத்தை வசத்தியா சொல்றான்னா மற்ற அவதாரங்களை தாழ்த்தி சொன்னான்னா இல்ல தாழ்த்தி சொல்றான்னு எடுத்துக்கூடாது. அந்த அவதாரங்களை காட்டிலும் வராக அவதாரத்திற்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்தாகணும் இந்த சந்தர்ப்பத்தில். ஆகையினால சக்கரவர்த்தி திருமகனை பத்தி வசத்தியா சொல்லணும்னா அதுல சக்கர ராமோ விக்கிரகவான் தர்மஹா தர்மோ விக்கிரகவான் ராமஹான்னு சொல்லலாம். இப்போ நமக்கு வராக அவதாரத்தை பத்தி வசத்தியா சொல்ல வேண்டிய கட்டாயம். ஆகையினால நாம சொல்றோம். ஏன்னா வராக அவதாரத்தை பற்றி ஏற்றமா சொன்னால்தான் நாம பூமி பிராட்டிய பற்றி ஏற்றமா சொல்லி ஆண்டாளை பற்றி ஏற்றமா சொல்லி ஆண்டாள் இந்த பிரபந்தத்திற்கு ஆண்டாளாலே அருளி செய்யப்பட்ட இந்த பிரபந்தத்திற்கு எவ்வளவு ஏற்றம் அப்படின்னு இது ஒரு கிரம பிராப்தமா அடையிறது. அப்போ விஷ்ணு சித்தாத் மஜானகான்னு சொன்ன விஷ்ணு சித்தருடைய ஒரு பெண்ணாக கோதா அவதரித்தாள். அவளுடைய இந்த பிரபந்தம் இந்த ஸ்ரீசூக்தியானது ரொம்ப அழகானது. இந்த இனிமையான ஸ்ரீசூக்தியை உடைய அவள் எப்போதுமே ஹிருதயத்தில் பிரகாசிக்கணும்னு சுவாமி தேசிகன் விலசத்து ஹிருதி கோதான்னு ஹிருதி விலசத்து அப்படின்னு சாதிக்கிறார். அதுக்கு மூலம் ஏன் இந்த கோதா பிராட்டி விலசத்து அப்படின்னா இவள் தானே வராக பெருமாளுடைய ஒரு அழகான ஒரு எண்ணத்தை பிரதிபலிக்கிறான். அதனால வராக பெருமாளுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிறபடினாலே இவளுடைய ஒரு பிரபந்தமானது ஹிருதி விலசத்து அப்படின்னு சாதிச்சார் ஞானப்பிரான் வராக பெருமாள். இவருக்கு பல பெயர்கள் உண்டு. யக்ஞ வராகமூர்த்தி கோலவராகமூர்த்தின்லாம் பல பெயர்கள் உண்டு. வராக அவதாரத்தை காட்டிலும் சிறந்த அவதாரம் இது இல்லைன்றது நம்மாழ்வார் முதல் பிரபந்தத்திலேயே காட்டுறார். சரம பிரபந்தத்திலையும் ஞானப்பிரானை அல்லால் நான் கண்டது நல்லதுவே அப்படின்னு வராக அவதாரத்தை பற்றி ஆரம்பத்திலேயே சொல்லிவிடுறார். பின்னாடி சொல்லும்பொழுதும் இல்லையா, பின்னாடி சரம பிரபந்தத்துல சொல்லும்பொழுதும் கோல வராகம் ஒன்றாய் நிலம் கோட்டிடை கொண்ட எந்தாயின்னு சரம பிரபந்தத்திலையும் வராக புராணத்தை வராக பெருமாளை பத்தி வசத்தியா சொல்றார். அழகான வராகமூர்த்தி, நமக்கெல்லாம் தெரியும் கதை, பூமாதேவி பூமாதேவிய உத்தரணம் பண்ணிட்டு மேல வரா. அப்போ இந்த விஷயத்தை நம்மாழ்வார் திருவுள்ளப்படுத்திக் கொண்டு இந்த வராக அவதாரத்தை பத்தி ஏற்றமா சொல்றார். மற்ற அவதாரங்களை இந்த அளவுக்கு சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொரு அவதாரத்திற்கும் ஒவ்வொரு தோஷம் இருக்கு. பராசர பட்டரும் வராக அவதாரத்திற்கு எந்த விதமான தோஷமும் இல்லைன்னு தன்னுடைய கைசிக புராணத்துல சொல்றார், கைசிக புராண வியாக்கியான சமயங்கள்ல சொல்றார். அவரும் மற்ற அவதாரங்களை காட்டிலும் ஏற்ற அவதாரம்ன்றதுக்கு மற்ற அவதாரங்களை குறைச்சி சொல்லி அதுக்கு மேல வராக அவதாரத்தை பத்தி சொல்றார். அதுவும் சொல்லும்பொழுது பிரான் உன் பெருமை பிறரால் அறிவார் உராய் உலகளந்த ஞாலன்று வராகத் தீற்றளவு போதாவாறு என்கொலோ என்றை அடிக்களவு போந்தபடின்னு முதல் திருவந்தாதியில பொய்கேழ்வார் சாதித்தாபடி ஞானமூர்த்தியான வராகமூர்த்தியினுடைய பெருமையே பிறர் யார் அறிவார் அப்படின்னார். வராகமூர்த்தியினுடைய பெருமையும் யாராலையும் அறிந்து கொள்ள முடியாது, அதே போல பிராட்டியினுடைய பெருமையும் யாராலையும் அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா ஆழ்வார் சொல்லியிருக்காரோ, குறத்தாழ்வான்னு சொல்றானோ, சொல்றபடி தேவி தொன் மகிமா ந துவயா ஜாயத்தே நாப்பி ஹரிணா ஜாயத்தே அப்படின்னு ஆழ்வான் சொன்னபடி பெருமாளுடைய பெருமாளுடைய பெருமையும் சரி பிராட்டியினுடைய பெருமையும் சரி பூர்த்தியாக தெரிந்து கொள்பவர்கள் யாருமே இல்லை. அப்படி நாம தெரிஞ்சுட்டோம்னா அந்த பெருமாளுடைய ஒரு ஏற்றம் சிறந்த ஏற்றமாக அமையாது. ஆனால்தான் நாச்சியார் சொல்லும்பொழுதும் பெருமாளை பத்தி சொல்லும்பொழுது பிரான் உன் பெருமை யார் அறிவார்னு இவர் சொன்னா போலே முதல் திருவந்தாதியில நாச்சியார் திருமொழி அவர் சொல்றா, பாசிதூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாம்னு சொன்னான். மானம்னா வெக்கம் கட்டவன் அர்த்தம் கிடையாது, வெக்கமில்லாத பன்றியான்னு ஒரு அர்த்தத்தெல்லாம் எடுத்துட்டு கூடாது இல்லையா. அதுவும் ஒரு புஸ்தகத்துல படிச்சிருக்கேன் நான், எப்படியெல்லாம் வியாக்கியானம் பண்றா பாருங்க இல்லையா. அவருக்கு வெக்கமே இல்லாம பல லோகங்கள் சுத்தனாராம், தான் தான் பெரியவன் காண்பிச்சுக்கிறதுக்காக. அதனால்தான் நாச்சியார் வந்து மானமில்லா பன்றியாம்னு போட்டான்னுட்டா. மானமில்லா பன்றியான்னா அளவில்லாத பெரிய ரூபத்தை உடையவன் அர்த்தம். அப்படி அளவில்லாத பெரிய பெருமாள் அப்படின்ற ஒரு அர்த்தத்துல இத போட்டார். சாட்சாத் பெருமாள் சொன்ன விஷயத்தை தான் திருப்பாவையில நாச்சியார் காட்டுறார். பகவத்கீதையும் திருப்பாவையும்னு சில பேர் ரிசர்ச் பண்ணிருக்கா. அப்ப பகவத்கீதையில இருக்கக்கூடிய விஷயங்கள், பகவத்கீதையில எந்த கிரமத்தினாலே பெருமாள் போனாரோ, எந்த கிரமத்தை கொண்டு பெருமாள் உபதேசம் பண்ணாலோ அதே கிரமத்தினாலதான் இவளும் உபதேசம் பண்றா அப்படின்றது தெரியறது. நாராயணன் தான் பரதத்துவம், இவளுக்கும் நாராயணன் தான் பரதத்துவம். திருப்பாவையில முதல் பாட்டிலேயே நாராயணனே நமக்கே பறைதருவான் அப்படின்னு சொல்றா. மற்ற பாசுரங்கள்ல, அதாவது ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய பாசுரங்கள்ல எம்பெருமானுடைய ஐந்து நிலைகள் சொல்லப்படுறது. அட முதல் பாசுரத்துல பரவாசுதேவன், அப்புறம் பரவியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சாவதாரம், அப்போ வியூகம் விபவம் சொல்லப்படுறது, வியூகாவதாரம் வையத்து வாழ்வீர்கள்ன்ற பாசுரத்துல, அப்புறம் விபவம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு, அந்தர்யாமி ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடார் தேரின்னு, அந்தர்யாமி அர்ச்சாவதாரம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனைன்னு அர்ச்சாவதாரமானது சொல்லப்படுறது. அதனால பெருமாள் கீதையில எந்த கிரமத்துல போனாரோ இவளும் அதே கிரமத்திலேயே போறா. கீதையிலும் சில இடங்கள்ல பார்த்தால் அகமாத்மா குடாகேஷ சர்வபூதாசயஸ்திதா, இன்னொரு இடத்துல பார்த்தால் யஸ்மாட்சரம் அதீதோகம் அக்ஷராதபி சேச்சோத்தமஹா அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரயித புருஷோத்தமஹான்னு, பெருமாள் தான் எல்லா சந்தர்ப்பங்கள்லயும் முக்கியமானவன், பெருமாளிடத்திலிருந்தா இந்த லோகம் இருக்கு, இந்த லோகம் உண்டாச்சு, பெருமாளிடத்திலிருந்தா பெருமாளை நாம் சேவித்துத்தான் சரணாகதின்னு நம்ம பெற்றுக்கொள்ளணும், பெருமாளை தவிர நமக்கு சரணாகதி கொடுக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது, அதனால சுத்திர தேவதைகளிடத்துல போகக்கூடாதுன்னு பெருமாளே சாதிக்கிறார். அகமாத்மா குடாகேஷா சர்வபூதாசயஸ்திதான்னு, இவளும் அதையேத்தான் நாராயணனே நமக்கே பறைதருவான்னு சொல்றார். இவர் பிரம்மம் நிர்விசேஷம் கிடையாது, அத்வைதிகள்லாம் சொல்ற மாதிரி ஒரு பிரம்மத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, சகுணம்தான் உபாசனம், சகுண பிரம்ம உபாசனம் தான் தத்துவம்னு சொன்னார். யோமாம் அஜம் அநாதீஞ்ச வேத்திலோக மகேஸ்வரம் அப்படின்னு. அப்போ அதே போலத்தான் இவளும் என்ன பண்றா, சகுண பிரம்ம உபாசனத்தை தான் சொல்றா. அதனால வையத்து வாழ்வீர்கள்னு சொல்லும்பொழுதும் சரி, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு சொல்லும்பொழுதும் சரி, அதனால இதே விஷயம்தான் சொல்லப்படுறது. திருப்பாவையில நாராயணன் தான் பரதத்துவம், எங்கன்னா நாராயணனே நமக்கே பறை தருவான்ற இடத்துல. சகுண பிரம்மன் தான் உபாசியம் அப்படின்னா, சகுண பிரம்மம் உபாசியனா பறை தருவான் அப்படின்னு இருக்கும்போது சகுண பிரம்மம்னு தெரியுது. உய்யுமாறு எண்ணின்னு ஒரு இடம், அந்த இடத்துலயும் சகுண பிரம்மம். ஆழி மலைக்கண்ணா அந்தர்யாமி சுரூபமா இருக்கிற இடத்துலயும் சகுண பிரம்மம். அரியன்ன பேரறவம் கேட்டிலேயோ பெய் பெண்ணேன்றா. இப்போ பேரறவம் அரியன்று அப்படின்னு, கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோன்றா ஒரு இடத்துல. தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆராய்ந்து ஆவாவென்று ஆராய்ந்து அருளையிலோ ரொம்பாவாயின்னு, அப்பிரியப்பட்ட வெம்பெருமான்னு உபாசியனா இருக்கக்கூடியவன், அதாவது நம்மால் வரிக்கப்பட வேண்டியவன் சொல்றார். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னன்றா. சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் ஒரு இடத்துல சொல்றா. பங்கைய கண்ணனைன்னு ஒரு இடத்துல சொல்றா. முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்றுன்னு சொல்றா. அதனால இவங்க இந்த மாதிரி சில இடங்கள் எல்லாத்திலையும் ராமகிருஷ்ண அவதாரங்கள் சத்தியம், அர்ச்சாவதாரங்கள்லாம் சத்தியம். ராமகிருஷ்ணாத்தி அவதாரங்கள்ல எந்த சக்தியோடு அவன் அவதாரம் பண்ணானோ அதே அவதாரம், அதே மாதிரியான ஒரு சத்தையோட அவன் அர்ச்சாவதாரங்கள் அர்ச்சா திருமேனியிலும் இருக்கான். ஆகையினால ராமகிருஷ்ணாத்தி அவதாரங்கள்ல சொல்லப்பட்ட குணங்கள் அர்ச்சா திருமேனியில் இருக்கக்கூடிய எம்பெருமான் திருமேனியிலும் அந்த குணங்களை நாம் அனுபவிக்கலாம். அது எந்த விதமான இதுவும் இல்லை, இது வெறும் கல்லுதானே நினைக்கக்கூடாதுன்றதுக்காக உபாசியத்தை பத்தி இந்த இடத்துல சொல்றார். சரி, தத்துவத்ரயம் அங்க கீதையில சொல்றிருக்கு, இங்க தத்துவத்ரயம் எங்க சொல்லிருக்கு அப்படின்னால், நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ இல்லையா, நாமும் நம்பாவைக்கு சாற்றி நீராடினாள் நாராயணன் மூர்த்தி இல்லையா, செய்யும் கிரிசைகள் அப்படின்றதுனால சொல்றா. மனத்து கினியானை புள்ளின் வாய்க்கின்றானை சங்கோடு சக்கரம் போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேரோரம்பாவாயின்னு சீரிய சிங்காசனத்திலிருந்து ஆராய்ந்துன்னு சொன்னான். கோவிந்தா பல்கலனும் யாமணிவோம், கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கெங்கு ஒழிக்க ஒழியாதுன்னு தத்துவத்திரயம் சித்து அச்சித்து ஈஸ்வரன் சொல்லக்கூடிய தத்துவத்திரயத்தை பத்தி திருப்பாவையில இந்த மாதிரி இடங்கள்ல சொல்லியிருக்கா. உபாயம் ரெண்டுதான் பெருமாளை அடையணும்னா, ரெண்டே ரெண்டு உபாயம் தான், ஒன்னு பக்தி இன்னொன்னு பிரபத்தி. அது ரெண்டால தான் நாம் அடைய முடியும். இப்பதான் சொன்னேன், ஒன்னு பக்தி மார்க்கத்தினால போகணும், இல்ல பிரபத்தி மார்க்கத்தினால போகணும். ஆழ்வார்கள் பல பேர் பக்தி மார்க்கத்தினால போயிருக்கா. பிரபத்தி மார்க்கத்தை பத்தி ஆழ்வார்கள் எடுத்திருக்காரு தவிர, ஆனால் ஆழ்வார்கள் பக்தி மார்க்கத்தினாலதான் போனா மோட்சத்துக்கு ஆண்டாலும் சரி. ஆனால் வரப்போற காலங்கள்ல மனிதர்கள் பிரபத்தி பக்தி மார்க்கத்துல போக முடியாது, பிரபத்தி மார்க்கத்தில் தான் போகணும்ன்றதுக்காக அவள் பிரபத்தி மார்க்கத்தையும் சொல்லி வச்சா. அது திருப்பாவையில பார்த்தால், தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு அந்த பாசுரத்தினால ஸ்பஷ்டமா தெரியுது. தீயினில் தூசாகும் செப்பேன் ஸ்பஷ்டமா தெரிகிறது. அதனால பக்தி மார்க்கமானது சொல்லப்படுறது. தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால்னு இருக்கு, எத்தனையாலும் பிரிவாற்ற இல்லாயால்னு இருக்கு. அன்றி இவ்வுலகமலந்தா அடி போற்றி அந்த பாசுரத்துல பார்த்தால் கழல் போற்றின் இருக்கு, யாம் வந்தோம்னு இருக்கு. இறைவா நீ தாராய் பறையலோரம்பாவாய்னு சொல்றோம். ஆகையினால பிரபத்தியும் சரி பக்தியும் சரி இல்லையா, பெருமாளை தவிர நம்மளை காப்பாத்துறதுக்கான ரட்சகத்துவம் பெருமாளிடத்துல தான் இருக்கு. நம்மளை காப்பாத்துறதுக்கு பெருமாளை தவிர வேற யாராலையும் முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும்ன்றதுக்காக இந்த விஷயமானது சொல்லப்பட்டது. சரி, திருப்பாவையில புருஷார்த்தம் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா, திருப்பாவையில ஸ்பஷ்டமாகவே புருஷார்த்தமும் சொல்லப்படுறது. புருஷார்த்தம் நான்கு விதம், தர்மார்த்த காம மோட்சம். தர்மார்த்த காமங்களுக்காக நாம ஐகிக பலனை உத்தேசிச்சு இந்த நோன்பு நாம பண்ணல. இந்த விஷயங்களை நாம தனுர்மாசத்தை நாம அதுக்காக அனுஷ்டானத்துல கொண்டு வரல. நாம புருஷார்த்தம் மோட்சத்துக்காகத்தான், பரம புருஷார்த்தமா இருக்கக்கூடிய மோட்சத்துக்காகத்தான் நாம வந்து இந்த திருப்பாவை பிரபந்தத்தை நாம வாசிச்சுட்டு இருக்கோம். நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னும் போது அந்த பறையை பெற்றுக்கொண்டு வைகுண்டத்துல கைங்கரியம் பண்ணோன்றதுதான் நமக்கு எண்ணம். இற்றை பறைகொள்வான் என்றுகான் கோவிந்தா அப்படின்னு, கேசவும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேள், சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேளோரம்பாவாயினு. இன்னொரு இடத்துல பார்த்தால் போயப்பழியும் புகுதருவான் என்றனவும் அஞ்சாவது பாசுரத்துல, எனக்கு அருளை கொடு அப்படின்னு எட்டாவது பாசுரத்துல அருளேலோ ரொம்பாவாயின்னு புருஷார்த்தத்தை சொல்றா. இருபத்தேழாவது பாசுரத்துல பாத்தீங்கன்னா கூடியிருந்து குளிந்தேலோ ரொம்பாவாயின்றா. கூடியிருந்து ஒருத்தரா பண்ணா எதுவுமே கலியுகத்துல நிலைக்காது. கலவு சங்கீர்த்திய கேசவம் இல்லையா, சங்கே சக்தி கலவு யுகேல்லாம் சொல்லியிருக்கா. எது ஒண்ணுமே நம்ம தனியா பண்ணால் கலியுகத்துல பலிக்காது, கூட்டம் கூட்டமா சேர்ந்து சொல்லணும்ன்றதுக்காகத்தான் கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரொம்பாவாயின்னு. இருபத்தெட்டாவது பாசத்துல அடுத்த பாசத்திலேயே பார்த்தால் கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாதுன்னு சொன்னா. எட்டரைக்கும் ஏழு ஏழு பிறவைக்கும் உனக்கே நாமாச்செய்வோம்னு சொன்னா. மற்றனங் காமங்கள் மாற்றேலோ ரொம்பாவாயின்னு சொன்னா. மற்ற விஷயங்கள்லாம் என் மனசுல பதியவே கூடாது, எம்பெருமானே உன்னை அடையத்துக்காகத்தான் நான் இந்த திருப்பாவைன்ற பிரபந்தத்தையே இயற்றுகிறேன் அப்படின்னு சொல்றா. இந்த நோன்பையே நோற்கிறேன்னு சொல்றா. செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவன் சொன்னா. அப்போ செங்கன் திருமுகத்து என்ன காரணம், என்ன எதை உத்தேசித்து பண்றாள் இந்த நோன்பு அப்படின்னா, நோன்பு நோற்கிறோம் அப்படின்னு சொன்னது பொய் தான் இல்லையா. கிருஷ்ணனோட சேரணும், கிருஷ்ணனோட சம்சலேஷம் ஏற்படணும் அப்படின்றதுக்காகத்தான் இதை சொன்னாலோ தவிர, நோன்பு நோக்கணும்ன்றது ஒரு வியாஜம் அவ்வளவுதான் இல்லையா. ஏன்னா நோன்பு வைத்துக் கொண்டு நாம ஒன்னும் சொல்ல போறதில்ல. நோன்புன்றது ஒரு வியாஜம். ஏன்னா பல இடங்கள்ல நாம பொய் சொல்லலானும் இருக்கு, நோன்பு நோக்கணும்ன்றது பொய் தான் இல்லையா. ஏன் நாச்சியாரே பொய் சொல்லுவாளா அப்படின்னா, இவா கிருஷ்ணனை அடையறதுக்காகத்தானே பண்ணா, இவா திடீர்னு இப்போ நோன்பு நோக்கிறேன் சொல்லிட்டாலே இது நியாயமா அப்படின்னு கேட்டால், அதுக்கு சொல்றா தெரியவா, கல்யாண காலத்திலயும் ஆணும் பொண்ணுமாக கூடியிருக்கக்கூடிய காலத்திலயும் தன் உயிருக்கே ஆபத்துக்கு நேரும் காலத்திலயும் சகல சொத்துக்களும் பறிமுகம் சகல சொத்தும் போற காலத்திலயும் ஒரு பாகவதனுடைய க்ஷேமத்தை பொருட்டும் பொய் சொல்லலாம் அப்படின்னு பெரியவாரே சொல்லியிருக்கா. அதனால பாகவதர்களுடைய க்ஷேமத்தை பொருட்டு நாம் நோன்பு நோக்கிறோம்னு சொல்ற. ஆனால் உண்மையான அர்த்தம் என்னன்னா, மற்ற தோழிமார்களோடு கோபிகைகளோடு சேர்ந்து கிருஷ்ணனுடைய சம்சலேஷத்துக்கு தான் இவள் ஆசைப்படுறாளோ தவிர, இவள் நோன்பு நோற்பதுன்றது ஒரு வியாஜம் இல்லையா. இது நமக்கு ஸ்பஷ்டமா தெரியுது. ஆகையினால இந்த இந்த இது இந்த நோன்புக்கு மூலம் எது அப்படின்னு கேட்டால், மீமாம்சா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஹோலாதிகரண நியாயம்தான் மூலம். இது என்னன்னா சிஷ்டாச்சாரம். காத்தியாயனி விரதம்னு ஒரு விரதம் சொல்றா. அந்த விரதத்தை அவள் அனுஷ்டிச்சா போல இவளும் அனுஷ்டிக்கிறான்னு வியாக்கியானங்கள் எடுக்கிறா இல்லையா. அந்த வியாக்கியானங்கள் எடுத்த விஷயம்தானோ தவிர, இது நம்ம பெரியவாள் ஏத்துருக்காளான்றது தெரியல இது. அதனால மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியல், சிஷ்டாச்சார சித்தம். அதனால இந்த நோன்பு எதனால நோக்கிறேன் அப்படின்னா சிஷ்டாச்சாரம். இதுக்கு முன்னாடி நோற்றவாள் இப்படி நோற்றாள், அதனால அதையும் அதே போல நானும் நோக்கிறேன்னு இது சிஷ்டாச்சார சித்தமா தான் இருக்கு. அதனால ஹேளாதிகரண நியாயத்தை கொண்டு இவள் இப்படி ஒரு திருப்பாவைன்ற ஒரு நோன்பை நோக்க ஆரம்பிக்கிறாள் அப்படின்னு நமக்கு தெரியுது. இவோ இவ்வளோ பிராமண, இவ்வளோ பிராமணி பெரியாழ்வாருடைய குமாரத்தி, அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி இருக்கும் தன்மதியாள்னு பெரியவாள் சொன்னா போலே, இவள் அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாக அவதரித்தவள். அப்படி அவதரிக்கிறப்போ, ஏன்னா நம்மளை உஜ்ஜீவிக்கிறதுக்காக இவள் அவதரிச்சான்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஏன்னா இவளே சுவாமி தேசிகனே சொல்லும்பொழுது, திராணாபி சந்தி சுபகேபி சதா முகுந்தே சம்சார தந்திர வகனேன விளம்பமானே ரக்ஷா விதவு தனுபிருத்தாம் அனகானுகம்பா மாத ஸ்வயம் விதனுதே மகிதீம் மகத்தீம் அபேக்ஷாம்னு சொன்னார் இல்லையா. அப்போ திராணாபிசந்தி, நம்மள இவளுடைய எண்ணம் என்ன, திராணாபிசந்தி நம்மளை காப்பாற்றணும், நம்மளை காப்பாற்றணும்ன்றதுதான் இவளுடைய எண்ணமோ தவிர வேற எதுவுமா இல்லை. அப்ப இவள் பிராமணி, இவள் வந்து எப்படி அவளை அவ கோபியர்களை போய் அனுகரிக்கிறாளே எப்படி அப்படின்னு நமக்கு சந்தேகம் ஏற்படலாம். அதாவது இவள் பிராமணியா பிறந்துண்டு இவள் எஜமானியாக இருந்து கொண்டு மற்ற கோபியர்களிடத்துல போய் இவ திருப்பாவை நோம்புனா அப்படிதானே ஒவ்வொரு தோழிமார்களா எழுப்புறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது எங்கேயாவது நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்கும் இல்லையா. ஏன் அப்படின்னா, இந்த இவள் எஜமானி அவர்கள் எல்லாம் தோழின்றத விட்டுட்டு பார்த்தால் இது வந்து ஒரு யஜ்ஞம், மகா யஜ்ஞம் இல்லையா. வைஷ்ணவம் வாத்ரிக பாலம் அப்படின்னு ஒரு வேத வாக்கியம், வேத வாக்கியத்துல பார்த்தால் விஷ்ணுவுக்கு ஹவிச பண்ணணும்னா மூன்று விதமான கபாலங்கள்ல இந்த ஹவிச கொண்டு போய் விஷ்ணுவுக்கு சமர்ப்பிக்கணும்னு இருக்கு. அதுவும் புருஷ சூக்த தேவதா சகசிர சீரிஷா புருஷா அப்படின்னு சொல்லப்பட்ட புருஷ சூக்த தேவதையா இருக்கக்கூடிய அந்த திரிவிக்ரமனுக்கு இந்த ஹவிச சமர்ப்பிக்கணும்னு இருக்கு. அப்போ அதே போல தான் இவ்வளவு சமர்ப்பிக்கிறா, இது ஒரு மகா யஜ்ஞம் திருப்பாவைன்றது. ஏன் அப்படின்னா யஜ்ஞத்துல பார்த்தால் இப்போ அடியன் யஜ்ஞத்துல உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னால் இவன் யஜமானன், இவன் அத்வரியு, இவன் ஹோதா இல்லையா, இப்படி அவரவர்களுக்குன்னு ஒரு நாமம் இருக்குமோ தவிர இவன் ஸ்ரீகான், இவன் இன்னொருத்தர்னு சொல்ல மாட்டான். அப்போ இது மகா யஜ்ஞம், இங்க இவ யஜமானி, இவ தோழி இப்படிலாம் இல்லாமல் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த நோன்பை நோக்கிறார்கள், இந்த மகா யஜ்ஞத்தை அனுஷ்டிக்கிறார்கள்னு நாம புரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்படி கூடியிருந்து குளிர்ந்தேலோரம் பவன் சொன்னதுனால கூடியிருந்து, ஏன்னா சாசனா சாஸ்திரம்னு சொல்றது, இது ஒரு சாஸ்திரம் நமக்கு சொல்லித்தரா, நமக்கு சாசனம் பண்றா, இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்ற. ஈசாவாசியம் இதம் ஜெகத்துன்னு சொன்னார் உபனிஷத்துல இல்லையா, இந்த உலகம் ஈசாவாசியம் பெருமாளுக்கு உட்பட்டது அப்படின்னு. பெருமாளுக்கு உட்பட்டது அப்படின்னா பிராட்டிக்கும் உட்பட்டது, ஏன்னா பிராட்டிக்கு உட்பட்டதுன்னு சொன்ன உடனேவே நம்மள வழி நடத்துறா, நம்மளை இப்படி வாங்கோ இப்படி போங்கோ நான் வழி நடத்துறா இல்லையா. சாசனா சாஸ்திரம், இது திருப்பாவைன்றது வசந்த சாஸ்திரம். சாஸ்திரத்தோட லட்சணம் என்னது? சாசனா சாஸ்திரம், நம்மளை வழி நடத்துறபடினால அதுக்கு சாஸ்திரத்துவமான சித்திக்கிறது. அப்படி சித்திச்சு நம்மளை அவ என்ன பண்றா, நல்வழிப்படுத்துறா. அப்ப முதல் 10 பாசனங்கள்ல அவ என்ன பண்றா, ஒவ்வொரு 10 பாசனங்களும் ஒவ்வொரு கபாலமா எடுத்துக்கணும். இந்த இடத்துல முதல் 10 பாசனத்துல அவ ஆத்மாவே வைக்கிறாவோ, ஆத்மசமர்ப்பணம் பண்றா, ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடின்னு சொல்றா, அது முதல் கபாலம். திருவிக்கிரமனை தியானம் பண்றா, 11-20 பார்த்தால் அம்பர மூடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர் கோமானேன்னு சொல்றார். மறுபடியும் திருவிக்கிரமனை அங்க தியானம் பண்றா, இன்னொரு மறுபடியும் பார்த்தால் 21-30 பார்த்தால் அன்றி இவ்வுலகம் வளர்ந்தா அடி போற்றின்னு மறுபடியும் திருவிக்கிரமனை தியானம் பண்றாள். ஆக இவள் வைஷ்ணவம் வா திரிகபாலம்னு சொன்ன வேத வாக்கியத்துக்கு அனுகுணமாகவே இவள் இந்த பாசுரங்களை நமக்கு கொடுக்கிறபடினால இதுவும் வேதத்திற்கு சமம் அப்படின்றத சொல்லிண்டு இது திருப்பாவையினுடைய அவதாரிக. நாளைக்கு தனியன் முதல் பாசுரம், இது ரெண்டுத்தையும் யதா அவகாசம் 1 மணி நாளைக்கு நாம பார்க்கலாம். இன்றைய உபன்யாசம் இதோட முடிகிறது. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.